சூலபூத உற்பத்தி இதுகாரம் சூட்சமபூத சூட்சம சரீரங்களில் நத்தியாசம் கூறப்பட்டது. இனி சூலதேகழலிய பிரபஞ்ச சிருஷ்டியை நத்தியாசன் கூறுதும் கேட்க களவாய். சூட்சம சரீரத்தோடு கூடிய இந்த ஜீவகோடிகட்கு அவரவாதகர்மங்கட்கு தக்கவாறு ஸ்தூல சரீரங்களும் அவச்சரீரங்கட்கு தகுதியான போகழமுண்டாதற் பொருட்டு யாவரையும் வேற்றுமையின்றி இரட்சிக்கும் பரமேசுவான் தமோகுணமுடைய சூட்சும பூதங்களெந்தையும் பஞ்சீகரணம் செய்தனன். 33. டாலர் சூட்சும சரீரத்தின் வீஷ்டியிற் பொருந்திய ஜீவன் எனவும் சூட்சும சரீரத்தின் சம்ஷியிற் பொருந்திய ஈசன் எனவும் கொள்க. சூட்சும சரீர வியட்டி அபிமானி பிராதிபாசிக ஜீவன் சொப்பன கற்பிதன் என்ற தொடக்கத்தன தேஜஸ்வது பரியாய நாமங்களாம். தேஜஸ் என்பதன் பொருள் சூரியன் முதலிய ஒளிப்பொருள்களின்றியும் விளங்குகின்றன என்பது. இலிங்க சரீர சம்ஷ்டி அபிமானி மகாபிராணன் சூத்திரான்மா என்ற தொடக்கத்தன இரணியகருப்பனது பரியாய நாமங்களாம். இரணியகருப்பன் என்பதன் பொருள் சூலபூத உற்பத்திக்குக் காரணமான உடம்புடையவன் என்பது. சூட்சும பஞ்சபூதங்கட்கு பரஸ்பரம் ஒன்றற்கொன்று உண்டாகும் கலப்பு பஞ்சீகரணம் எனப்படும். பஞ்சீகரணமடைந்த பூதம் பஞ்சீகிருத பூதம் எனப்படும். 36-37 தத்துவ விளக்கப்படலம். 34 ஐந்து பௌத்தமும்பத் தாக்கியவை பாதி நன்னான் காக்கி நந்ததம் பாதிவிட்டு நான்கொடு நான்கு கூட்ட வந்தன தூல பூத மகாபூத விவற்றின் நின்றும் தந்தன நான்கான் தூல தனுவண்ட புவன போகம். அவன் ஆகாசமாதி ஏந்து பூதங்களுள் ஒவ்வொன்றையும் சமமாக இரண்டிரண்டு பாகஞ்செய்து அவதாவது பத்தாக்கி பின் அவற்றின் ஒவ்வொரு பாகத்தை வாழா வைத்து மற்ற ஒவ்வொரு பாகத்தையும் நன்னான்கு பாகமாகச் செய்து வாழா வைத்த பெரியவரை பாகங்களில் தத்தம் பாகத்தை விட்டு மற்ற நான்கு பூதங்களின் அரைப்பாகத்துடன் பாகஞ்செய்த நன்னான்கையும் முறையாக கூட்ட அதனால் சூல பூதங்களுண்டாயின. இதுவே பஞ்சீகரண கிரமமாம். டோட் இவ்வா பஞ்சீகரண கிரமம் வருமாறு ஆகாயம் வாயு தேய் அப்பு பிருதிவி ஆகாயம் வாயு தேய அப்பு பிருதிவி வா வா வா வா ஏ வா ஏ ஜி ஏ பி பி பி பி ஆகாயம் வாயு தேய அப்பு பிருதிவி தன்மாத்திரைகளைந்தினையும் ஓருன் திரண்டாய்ப்பகுத்தொன்றை நன்னாலாக்கி தன்பாதி ஒழுந்த நாளினுடன் கூட்டி இன்னி எல்லா தவை நான்கின் இயல்பிற்கூட்டவானாதே பின்னே தூள் பூது மெனப்பிறக்கு மெனவே பெயர்த்துரைத்தான் என்பது பிரங்கிதை. கைவல்லிய நவநீதம் நுண்டான பஞ்சீகிருத மகாபூதங்களாயவற்றினின்றும் பரமே சுவானால் பிரமாண்டமும் சதுர்த்தசபோனழம் ஜீவர்களது போகத்திற்கு தகுதியான உணவாதிகளும் போகத்திற்கிடமான சராயஜ் அண்டு சுபேஜ் உற்பீஜமென்னும் நால்வகை பிறப்பாகிய தேவர் மனுடர் பசு பற்று முதலிய சூலசரீரங்களும் உண்டாக்கப்பட்டன. டோட் 34 பிருதிவிக்கு கீழுள்ள அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் என்னும் ஏழும் பிருதிவிக்கு மேலுள்ள பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகமென்னு மேழுமாகிய 14 ஒன்று சாராயுவி பையி நின்று முண்டாவது சராயுஜமாம் அது மனித பசு முதலிய சரீரமாம். 2 அண்டத்தி முட்டையி நின்று முண்டாவது அஞ்சமாம் அது பறவை பாம்பு முதலிய சரீரமாம். 3 வியர்வை நின்று முண்டாவது சுவேஜமாம் அது பேன் கொசுகு முதலிய சரீரமாம். 4 பூமியை பிளந்து கொண்டுண்டாவது உற்பீஜமாம் அது விருட்சாதி சரீரமாம். பெரும் பான்மையாகச் சத்துவ பிரதான சரீரம் தேவ சரீரமும் ரஜஸ்பிரதான சரீரம் மனித சரீரமும் தமப்பிரதான சரீரம் பசு பட்சி முதலியவற்றின் சரீரமுமாம். இன்று கூறிய சிருட்டியுள் பரமேசுவரன் மகத்தத்து முதல் இரணியகருப்பாது சரீரோற்பத்து வரையில் சாக்ஷாத் நேரே கர்த்தாவாம் ஏனையவற்றி நிற்பத்தியில் இரணிய கருப்பர் வாயிலாக கர்த்தாவாம். இரணிய கருப்பர் மும்மூர்த்திகளிலும் வேறானவர் சிருட்டியின் ஆரம்பத்தில் உண்டான ஜீவர். இதற்கு அவன் முதற்சரீரி அவன் புருஷன் என்று சொல்லப்படுகின்றான். அவன் பூதங்கட்காதி கர்த்தாவென்று சொல்லப்படுகின்றான். அந்த பிரம்மா சிருஷ்டிக்கு முன்னிருந்தார், டோட் சிருஷ்டிக்கு முன்னர் இரணிய கருப்பருந்தார் என்ற தொடக்கத்துச் சுதிகள் ஆதாரமாம் என்பது வேதாந்த பரிபாஷை. நேத்திரேந்திரிய ஞானத்திற்கு விரோதியாயும் பிரகாசத்தால் நாசமடைவதாயும் மின்னல் முதலியன போன்று விரைவுச் சொன்றியழியந்தன் மையதாயும் பரிசமின்றி ஆவரண உருவமுடையதாயும் உள்ள இருள் சம்சார வேதுவான தேகத்தைக் குறித்து காரணமாக திருத்தலின் அது பற்றி அதனுற்பத்தியும் ஆகாயமே பொருள்களை நெருப்பு நோக்கித்திக்கென்று கூறப்படுதலாலும் சர்வ கற்பனைக்கு மேதுவான அவித்தையே. 38. தத்துவ விளக்கப்படலம். 39. 35. தூலமே மறுவன் சீவன் சொல்லிய விசுவ நாகன் தூலமே மறுவு மீசன் சொல்லும் விராட் புருட நாகன் தூலமே என்ன கோசன் துன்னஞ்சாக்கிரவத்தை தூலகர் பனையே தென்று தொகுத்தது மனத்திற்கொள்வாய். இந்த சூலதேகத்திற் பொருந்திய ஜீவனம் ஈசனம் ஒரையே விசுவனென்றும் விராட்புருடன் என்றும் சொல்லப்படுவர். சூலதேகமே அன்னமய கோசமாம். அகக்கரணம் புறக்காணம் சம்பூர்ணமாக வியவகரிக்கும் சாக்கிராவசையாம். இதுகாரும் சூல பிரபஞ்ச வத்தியாசம் சங்கிரகமாக கூறப்பட்டது. 35. காலசத்தத்தார் கூறப்படுதலாலும் அவ்வேது பற்றி அவற்றினுற்பத்தியும் சிருஷ்டி கிரமத்தில் கூறாது விடப்பட்டனவென்பதின் கரியத்தக்கதாம். பொருள்களின் புடைப்பெயர்ச்சியே முன்பின் நோக்கம் பற்றி காலமெனக் கூறப்படுகின்றமையின் காலமென்பதற்கு பொருள் பொருள்களின் புடைப்பெயர்ச்சியின்றி வேறின்றாம் என்று கூறுவாருமுளர். சூலதேக வீஷ்டியிற் பொருந்திய ஜீவனெனவும் சூலதேக சம்ஷியிற் பொருந்திய ஈசனெனவும் கொள்க. சூலசரீர வியட்டியபிமானி வியாபகாரிக ஜீவன் புத்திப்பிரதி பலித செய்தன்னியன் சிதாபாசன் விக்ஷேபரூபன் க்ஷேத்திரஞ்சன் சரீரி பிரமாத்து கர்த்து போக்திரு சம்சாரி விஷயி பாவாத்மா விஞ்ஞானமயன் தும்பதார்த்த முக்கியார்த்தன் என்ற தொடக்கத்தன விசுவனது பரியாய நாமங்களாம். விசுவனென்பதன் பொருள் தேகேன் திரிய முதலியவற்றில் வியாபித்திருப்பவனென்பது சூலசரீர சம்ஷியபிமானி வைராசன் என்ற தொடக்கத்தன விராட்புருடனது பரியாய நாமங்களாம். விராட்புருடன் என்பதன் பொருள் சராசர வடிவ பிரபஞ்சத்தை எங்கமாக உடையவனென்பது காரண சரீரம் சுழ்த்தியவத்தையும் சூக்கும சரீரம் சொப்பனாவத்தையும் சூலசரீரம் சாக்கிராவத்தையும் நிகழ்தற்கிடமாம் எனக் கொள்க. அவ்வியக்க முதல் தமோகுணப்பிரதான மாயீராயுள்ளவை அவ்வியாகிருதமென்றும் அஞ்சீகிருத பஞ்சமகா பூதங்கள் அவற்றின் காரியமாகிய சூக்கும சரீரம் என்னமிவை அமூர்த்தமென்றும் பஞ்சீகிருத பஞ்சமகா பூதங்கள் அவற்றின் காரியமென்னமிவை மூர்த்தமென்றும் கூறப்படும். இசுவரனது ஸ்தூல சுக்கும காரண சரீரமாகிய விராட்டு இரணிய கருப்பம் அவ்வியாகிருதம் மாயை என்பவற்றுள் அயன் விராட்டிலும் அரி இரணிய கருப்பத்திலும் அரண் அவ்வியாகிருதத்திலும் அந்தர்கத்மாவர் கைவல்லிய நவநீதம். 36. சீரிய வீச நாற்கும் சீவர்க்கு முபாதி ஒன்றே லாரிய குருவே பேத மறுபதுப்படியின் ரக்கால் காரிய உபாதி சீவன் காரண உபாதி ஈசன் வீரிய மிகுசமட்டி வியட்டியார் பேத மாமே. 37. மரங்கள் போல் வியட்டி பேதம் வனமெனல் சமட்டி பேதன் சரங்கடாவரங்கள் பேத தனியுடல் வியட்டியின்பார் பரம்பிய வெல்லாம் கூட்டிப் பார்ப்பதே சமட்டியின்பார் அரங்கிய பல சீவர்க்கு மீசர்க்கும் பேத மீதே சீவினா சுவாமி. ஈசனுக்கும் ஜீவனுக்கும் சூலசூட்சும சரீர வடிவ உபாதியொன்றே என்று கூறப்பட்டது. அந்தனமாயின் அவர்களின் வேற்றுமையை எறிவ தெங்கனம். குபடை ஈசன் காரணோபாதியையும் ஜீவன் காரியோபாதியையும் உடைத்தாயிருத்தலின் இவர்கள் தம்முள் வேற்றுமையுடையவர்களேயாவர். இவ்வேற்றுமை சம்ஷியினாலும் வீஷ்டியினாலும் உண்டாயிற்று. 36. சீவினா அதனை விளக்கல் வேண்டும். சூட்சும சரீரமும் ஸ்தூல சரீரமும் ஈசனுக்கும் ஜீவனுக்கும் உபாதியாயிருக்கின்றனவென்று மேற்கூறப்பட்டிருக்கின்றமையறிக. ஒரு வஸ்துவை பல வஸ்து போலக் காட்டற்கேதுவாயிருப்பது உபாதி எனப்படும். ஆகாயம் ஒன்றாயிருந்தும் அது கடோபாதியால் கடாகாசம் மகாகாசமென வியவகரித்தற்கிடமாயிருத்தலையுணர்க. ஈசனுக்குபாதியாயுள்ள மாயை காரணோபாதி என்றும் ஜீவனுக்குபாதியாயுள்ள அந்த கரணம் அதன் சம்ஸ்காரம் என்று மிவற்றோடு கூடிய அவித்தை காரியோபாதி என்றும் கூறுவதுண்டு. இவ்விரண்டனுள் மாயை சமட்டி வடிவமும் அவித்தை வியட்டி வடிவமுமாம். சர்வந்தத்துவம், சர்வகாரணத்துவம், சர்வேந்திரியாமித்துவம், சர்வேஸ்வரத்துவம், சர்வசிருட்டித்துவம், சர்வசிதித்துவம், சர்வசங்காரத்துவம் என்ன மிவேழும் ஈசனுக்கு காரணோபாதியாம் என்றும். ஒன்று, ஞானேந்திரிய பஞ்சகம், கர்மேந்திரிய பஞ்சகம், சுலதேகம். இரண்டு, க்ஷய இந்திரியங்களின் விஷயங்கள். மூன்று, மனம். நான்கு, புத்தி. ஐந்து, சித்தம். ஆறு, அகங்காரம். ஏழு, பிராணாதி பஞ்சகம் என்ன மில்வீழும் ஜீவனுக்கு காரியோபாதியாம் என்றும் கூறுவதுண்டு. நாற்பது, தத்துவ விளக்கப்படலம். முப்பத்தெட்டு, கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பவெல்லான் சொற்பனம் போலுமென்றே துளிந்தவன் ஞானியாவான். செற்புதை மழைக்காலம் போய்த் தெளிந்தவா காசம் போல வற்புத முத்தி சேரும் அபவாத வழியின் கேளாய். குபுடை சோகஸ்மைலி ஒரு தோப்பினுள் இவ்தொரு விருட்சம் இவ்தொரு விருட்சமென்றற் போல்வது விஷயம். விருட்ச் மெல்லாவர்கையு முருங்கு சேர்த்து இவ்தொரு தோப்பு என்றற் போல்வது சம்ஷியாம். அந்தனமே சாசரவடிவாய் தமிழ் வேற்றுமையுடைய உடல்களில் சீவர்கட்கு தனித்தனி நான் நான் என்றுண்டாக்கும் அபிமானமே விஷயம். அவ்வெல்லாவற்றையும் முருங்கு சேர்த்து அவற்றில் ஈசனுக்குத்தான் என்றுண்டாகும் அபிமானமே சம்ஷியாம். இதுவே ஆய்ஜீவேசபேதத்திற்கு காரணமாம். முப்பத்தேழு, இதொரு மரம் இத்தொரு மரம் என்றார் போன்று தனித்தனி பொருள் தனித்தனியாக ஒவ்வொரு ஞானத்திற்கு விஷயமாவது வீஷ்டி எனப்படும். வீஷ்டி தனிமை ஒருமை என்பன் ஒரு பொருட்களவே. இதொரு தோப்பு என்றார் போன்று பல பொருள்கள் பொதுமையாக ஒரு ஞானத்திற்கு விஷயமாவது சம்ஷ்டி எனப்படும். ஷி பொதுமை பன்மை என்பன ஒரு பொருட்களவே. சம சராசரம் இயங்குதினை நிலைத்திணை. ஈசனுக்குபாதி மாயியாமென்றும் ஜீவனுக்குபாதி எவித்தை யாமென்றும் காரணசரீரவத்தியாசன் கூறுமடத்து பிரித்து கூறினமை இன் ஆண்டு ஈசனுக்கும் ஜீவனுக்கும் உபாதி ஒன்றென்னும் ஆசங்கையின் ராம். சூக்குமசரீர வத்தியாசன் கூறுமடத்து அதீசனுக்கும் ஜீவனுக்கும் உபாதியாமென்றும் சூல சரீர வத்தியாசன் கூறுமடத்து அதீசனுக்கும் ஜீவனுக்கும் உபாதியாமென்றும் கூறினமையின் சூக்குமசரீர உபாதியும் சூலசரீர உபாதியும் ஈசனுக்கும் ஜீவனுக்கும் ஒன்றாயிருக்குமாயின் அவர்களது வேற்றுமையை எறிவது என்னமாமெனவி அறுபதுவப்பட்டது. அதற்கு விடை சூக்குமசரீர சமட்டியும் சூலசரீர சமட்டியும் ஈசனுக்கு காரணோபாதியாம். சூக்குமசரீர வியட்டியும் சூலசரீர வியட்டியும் ஜீவனுக்கு காரியோபாதியாம். அவற்றால் அவர்களுக்கு வேற்றுமையுண்டென்று கூறப்பட்டது. சமட்டி காரண வடிவமென்றும் வியட்டி காரிய வடிவமென்றும் கருதப்பட்டன. யாண்டும் சீவேசுவரர்களுக்குச் சுதந்திரமான உபாதி பேத மென்மையின் அவர்களுக்குச் சுதந்திரமான பேதமென்றாம். இன்றாயினும் அவாந்தரமான உபாதிக்குப் பேதமிருத்தலின் அவர்களுக்கு அவாந்தரமான பேதமுண்டென்க காரியகாரண உபாதியினால் ஜீவேசபேதன் காணப்படுகின்றது என்பது மகா நாராயணபனிஷத் ஆறு கைவல்லிய நவநீதம் முப்பத்தொன்பது. அறவன்று கயிறின் ராற்போலாளன்று தரியின் ராற்போல் குறவன் சொல்லுவதே சத்தார் கூறுநூல் ஒளியைக் கொண்டு புறமன்று புவன மன்று பூதங்கள் அன்று ஞானத்திரமென்னும் பிரமமென்று தெளிவது எபவா தங்கான். அத்தியாரோபம் அபவாதமென்னு மிரண்டனுள் இதுகாரும் காரிய அத்தியாரோபழண்டான கிரமம் கூறப்பட்டது. காணப்படுவன யாவும் சொப்பனபதார்த்தம் போன்று மித்தையாமென்று அயன்திரிபின்றி நிச்சயித்தறிந்தவனே ஞானியாவன். ஆதலால் இனி மேக நெருங்கிய வருஷகாலமொழிய அதனால் சரற்காலத்தில் தெளிந்துள்ள வாகாயம் போல் சர்வதுக்க நிவர்த்தியும் பரமானந்த பிராப்திய மாயமோட்சமடைதற்குரிய அபவாத வழியையும் கேட்க கடவாய். டோட் முப்பத்தெட்டு, சொப்பன பதார்த்தத்திற்கு நித்திரா தோஷத்தோடு கூடிய அவித்தை அல்லது அந்த கரணம் உபாதான முதற் காரணமும் சாட்சி சேதனம் விவர்த்தமுமாம். வானலிக ராமனைத்தும் கற்பனை மாத்திரம்பாளா வளரா நிற்கு மானசக நனவுதனிற் கனவு போல் இராகவனை எருதி என்றே ஈனமுறப்பிறப்பில்லை இறப்பில்லை எவ்விடத்து மொன்றாம் என்று ஞானபா மார்த்தத்தா லிபையெல்லாம் பொய்யாக நன்னமன்றே என்பது ஞானவாசித்தம். தேசகால சாமக்கிரியின்றே சுப்பனத்தில் யானை மலை முதலிய பதார்த்தங்கள் உண்டாகின்றன. ஆதலால் அவை மித்தையெனப்படுகின்றன. அந்தனமே ஆகாசாதி பிரபஞ்சத்தின் சிருட்டி பிரம்மத்தினின்றும் உண்டாகின்றது. அந்த பிரம்மத்தில் தேசகாலங்கள் அற்பமுமில்லை. சொப்பனத்தில் யானை முதலியவற்றை நிற்பத்திக்க வேண்டிய தேசகாலங்கள் இல்லாவிடினும் அற்பதேசகாலங்கள் இருக்கின்றன. அந்தனமே ஆகாசாதிகளின் நிற்பத்தியில் அற்பதேசகாலங்களும் இல்லை. ஏனெனின் தேசகாலமின்றிய பிரம்மத்தினின்றும் ஆகாசாதிகளின் உற்பத்தி கூறப்பட்டிருக்கின்றது. தோட் ஆதலால் ஆகாசாதிகள் சொப்பனம் போல மித்தையாம் என்பது விசாரசாகரம். சோகமுரு சங்கற்ப நாசத்தான் மனமாளித் தொன்று தொட்ட மோகமென மூடுபனி விட்டகலின் சார்கால முதிர வந்தான் மாகம் விளங்குவதென்ன நல்லறிவு மாத்திரமாய் மாயாதாகி ஏகமாய் வடிவென்றே பிறப்பிறப்பு லாப்பிரம நிலங்கு நுய்தாய் என்பது ஞானவாசித்தம். 42 தத்துவ விளக்கப்படலம். 43 திர் 40 படமுநூலும் போர் செய்த பணியும் பொன் நும்போர் பார்க்கடமுமண்ணும் போல் ஒன்றாங் காரிய காரணங்களுடன் முதற் சுபாவ மீரா ஒன்றிலும் புதித்த வாரை அடைவினில் ஒடுக்கிக் காண்ப தபவாத புபாய் மாமி அதத்ரியாவிருத்தி வடிவ அபவாத விளக்கணங்கூறல். இது பாம்பன்று கயிறென்று தெளிந்தாற்போலவும் இவ்வொரு கள்ளன் கட்டை என்று தெளிந்தாற்போலவும் சர்க்குரு கூறிய பரமோபதேசத்தாலும் வேதாந்த சாஸ்திர விசாரணையினாலும் ஆத்மாவானது சூல சூட்சும காரணத்தேகழமன் சதுர்த்தசு போழை மன்று பஞ்சீகிருத அபஞ்சீகிருத பூதங்களுமன்று அவற்றின் காரணங்களுமன்று அவற்றின் அபாவழமன்று நேர்விசேஷ சின்மாத்திர வடிவ பிரஷ்மமே என்று அயந்திரிபின்றி தெளிவதே அபவாதமாம். 39 9